தாலாற்று கேட்காத பெரிந்து யாரு தாயாரில் தாலாட்டு போல் வேறு ஏது பாட்டுக்கு நான் அடிமை அந்த பாட்டுக்கு நான் அடிமை தாய் போலே இங்கு வேறாரு நம் தாய் போலே இங்கு வேறாரு தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு தாயாரின் தாலாட்டு போல் வேறு ஏது பாட்டுக்கு நான் அடிமை அந்த பாட்டுக்கு நான் அடிமை காத்தோடு போயாச்சு ஏரோட்டி போனாலே எல்லோருக்கும் போர் கேட்டு போவானே அவர் பாடும் பாட்டு பாட்டுக்கு நான் அடிமை அந்த பாட்டுக்கு நான் அடிமை பகல் என்ன இரவும் என்ன எழுதெழுதும் இங்கே ஆணுக்கு பெண்ணின் துணை வேணும் வெயில் என்ன மழையும் என்ன காலங்கள் தோறும் அன்புக்கு தாயும் இங்கு வேணும் தாய்தான் படுங்காடு அதை உணர்வாயே கண்மணி தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு தாயாரின் தாலாட்டு போவேறு ஏது பாட்டுக்கு நான் அடிமை அந்த பாட்டுக்கு நான் அடிமை தாய் போலே இங்கு வேறாரு நம் தாய் போலே இங்கு வேறாரு